அடியே சக்கரை கட்டி நெஞ்சுக்குள்ள ஸ்டிக்கரை ஒட்டி என்னத்தான் எங்க கூட்டி போறியோ நீ அடிய அடிய வேணாம் அடியே சக்கரை கட்டி நெஞ்சுக்குள்ள ஸ்டிக்கரை ஒட்டி என்னத்தான் எங்க கூட்டி போறியோ நீ நீ தாய வெள்ள கட்டி வாடிய செல்ல குட்டி உன்னத்தான் உன்னத்தான் தேடுறேன் நானும் தேடி பார்த்தேன் உலகம் தாண்டி பார்த்தேன் உன்னை போல் அழகிய தான் பார்த்ததில்லடி கவிதை பாடி பார்த்தேன் கதக்களி ஆடி பார்த்தேன் அடியே என்ன கொஞ்சம் பார்த்து சொல்லடி பார்க்கும்போது பெண்ணேய மனசுக்குள் எப்படி இருக்கும் புயலோஞ்சு மழை பெஞ்சு வெயில் அடிக்கும் போது வீசிடுமே காத்து அடி அது போல் இருக்கும் தோணவில்லை தோணவில்லை என பத்தி எனக்கேதான் தோணவில்லை காணவில்லை காணவில்லை என் மனசு என்கிட்ட இல்லை இல்லை நானும் தேடி பார்த்தேன் உலகம் தாண்டி பார்த்தேன் உன்னை போல் அழகிய தான் பார்த்ததில்லடி கவிதை பாடி பார்த்தேன் கதகளி ஆடி பார்த்தேன் அடியே என்ன கொஞ்சம் பார்த்து சொல்லடி